கண்ணில் ஏதோ மின்னல் அடிச்சிருச்சு, காமன் வீட்டு சன்னல் திறந்திருச்சு, தேகம் லேசா சூடாச்சு. சுட்டு விரல் தொட்டு புட்டா வேர்வை வரும் முத்து முத்தா, பஞ்சு நெருப்பும் பத்தி கொள்ளுமே பக்கத்தில் வச்சா, பஞ்சு நெருப்பும் பத்தி கொள்ளுமே பக்கத்தில் வச்சா. கண்ணில் ஏதோ மின்னல் அடிச்சிருச்சு, காமன் வீட்டு சன்னல் திறந்திருச்சு. பஞ்சு நெருப்பும் பத்திக்கொள்ளுமே பக்கத்தில் வச்சா.